श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. बिम्बाधरं विकचपङ्कजलोचनं ते लम्बालकं ललितकुण्डलदर्शनीयम् कान्तं मुखं कनककैतककर्णपूरं स्वान्तं विभूषयति देवपते मदीयम्. 18வது பத்தியம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. திருமுக மண்டலத்தை வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பத்தியத்துல தேவநாயகனுடைய திருமுக மண்டல வர்ணனம். 17வது பத்தியத்துல அந்த திருக்குழக்கற்றை, அதாவது 16ல கிரீட்டத்தை வர்ணனம் பண்ணார். அந்த கிரீட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய திருக்குயர் கற்றை வந்து 17வது பத்தியத்துல, அதற்கும் கீழே இருக்கக்கூடிய திருமுக மண்டலம் இந்த 18வது பத்தியம். 16ல சொன்னார் தியுமணி பிம்ப சஹசிர தீப்திகி, சூரியனுடைய 1000 கதிர்கள் அதை ஒத்த கிரீடம் தம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்தகாரத்தை போக்கட்டும்னு சாதிச்சார். பிறகு அந்த கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்குயர் கற்றை இருக்கே, அது வந்து அதோடு கூடிய திருமுக மண்டலமானது தியானத்துக்கு ஏத்ததா இருக்குன்னு சாதிச்சார். இப்ப திருப்பி அந்த 18வது பத்தியத்துல எப்படி தியான தசையில எம்பெருமானுடைய திருமுக மண்டலமானது சுவாமியினுடைய அந்த கரணம், அதாவது மனசு அல்லது உள்ளம் அல்லது ஹதயம், அதை அலங்கரிக்கிறதுன்னு இங்க சாதிக்கிறார். 18வது பத்தியத்துல தேவபதேதான் சம்போதன பதம். தெய்வநாயகனே விபூஷயதி, விபூஷயத்தினா அழகுற செய்கிறது, அலங்கரிக்கிறது. எதுன்னு கேட்டா தேமுகம், உன்னுடைய முகம், உன்னுடைய திருமுகமானது, திருமுக மண்டலமானது விபூஷயதி. எதைன்னு கேட்டா மதியம் ஸ்வாந்தம், மதியம்னா என்னுடையது, துதியம்னா உன்னுடையது, பவதியன உங்களுடையது. ஸ்வாந்தம் சொன்னா உள்ளம், ஹிருதயம், அந்த கரணம், அதை அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய திருமுகமானது அடியனுடைய உள்ளத்தை அலங்கரிக்கிறது. எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டா காந்தம், காந்தம்னா அழகாக இருக்கக்கூடிய உனது திருமுகம் அப்படின்னு அர்த்தமாறுது. இப்ப இந்த அப்படிப்பட்ட திருமுகம், திருமுகம் சொன்னாரோ அது எப்படிப்பட்ட திருமுகம்னு கேட்டா அதுக்கு விசேஷங்கள் சாதிக்கிறார். பிம்பாதரம் விகஜ பங்கஜ லோச்சனம் இத்தியாதி. பொதுவா இங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய பதங்கள்லாம் கிருஷ்ணனுடைய வர்ணனத்துக்கு பொருத்தமா இருக்கு. இந்த பதங்கள்லாம் நம்ம வேறு சில பத்தியங்கள்லையும் பார்க்கலாம். மதுசூதன சரஸ்வதியுடைய பத்தியமாகட்டும், அல்லது லீலா சுக்கர்னு ஒருத்தர் ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமதம்னு ஒரு பத்தியம் பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதமான பத்தியம், முழுக்க முழுக்க கிருஷ்ண அனுபவம் தான். அதில் நிறைய இந்த மாதிரி சொற்கள் இடம்பெறும். இன்னொரு ஒரு ஆழ்வார் பாசுரத்தையும் இது இந்த பத்தியமானது நினைவூட்டுறது. கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்துன்னு அந்த 8ஆம் பத்துல 8ஆம் திருமொழி, கண்கள் சிவந்து, கிட்டத்தட்ட அந்த அதை ஒத்ததா இருக்கு. பிம்பாதரன்னு சொல்லிச்சு அங்க ஆழ்வார் வாயும் சிவந்து கனிந்துன்னு சொன்னார். இப்படி இந்த சட்டச்சபையில் இருக்கக்கூடிய கோவை பழமானது எப்பயும் இந்த கீழ் உதருக்கு அது ஒரு ஓமையாருது. அதற்கு பிறகு விகச பங்கஜ லோச்சனம், விகச்சன மலர்ந்த, பங்கஜன தாமரை, லோச்சனம்னா கண்கள். அங்க அழுவா சாதிச்சார் கண்கள் சிவந்து பெரியவாய். விகச்சன மலர்ந்த, பங்கஜன தாமரை, லோச்சனம், மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரையொத்த திருக்கண்களை உடையதாக, இதெல்லாமே முகத்துக்கு விசேஷமாறுது. லம்பாலகம், லம்பாலகம் லம்பித ஹாரயஷ்டிம் ஷிங்கார லீலாங்கித தந்த பங்கிம் பிம்பாதரம் சாரு விஷால நேத்திரம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு பாலமுகுந்தாஷ்டகம் எல்லாருக்கும் அநேகமா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப லலிதமான ஒரு பத்தியம், பசங்களுக்கு மேல சொல்லிக் கொடுப்பார். அதுல வரக்கூடிய அதே சொற்கள் பிம்பாதரம் லம்பாலகம்னு, லம்ப அலகம் அலகானந்தான்னு சொல்றோம். லம்ப அலக்கம்னா அந்த தாழ்ந்து நீண்டு இருக்கக்கூடிய திருக்குழல், அதை உடையதாக இருக்கக்கூடிய முகம். லலித குண்டல தர்ஷனி, லலித குண்டல தர்ஷனியம், லலிதனா அழகாக இருக்கக்கூடிய, குண்டலம்னா குண்டலங்கள், காதல போட்டுக்கக்கூடிய திருவாபரணம், தர்ஷனியம்னா பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய, பார்க்க வேண்டிய அர்த்தம். தர்ஷனியம்னா திரஷ்டவ்யம், தர்ஷனியம்னா கண்டிப்பா நிச்சயமாக பார்க்க வேண்டியது, அழகா இருந்தாதான் அப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அப்படி தர்ஷனியம் கனக கைத்தக்க கர்ணபூரம், கணக்கம்னா தங்கம், கைத்தக்கம்னா கேத்துக்கி புஷ்ப விசேஷம், அதனுடைய ஒரு இலை விசேஷம் வச்சுக்கலாம். கர்ணபூரம் அந்த தாழம்பூ, பொன்னாலாகிய தாழம்பூ அதனுடைய இலை, அதை வந்து காதுக்கு ஒரு ஒரு திருவாபரணமா சாத்தின் இருக்கான். இதே கோபால அம்சத்தில சித்ராகல்ப ஸ்ரவசகலையன் லாங்கலி கர்ணபுரம் சாதிச்சார், இங்க கணக்க கைத்தக்க கர்ணபுரம் சாதிச்சிருக்கார். இப்ப தேவநாதனும் இப்ப ஒருவேளை கிருஷ்ணா ஆயிட்டாம்புலக்கு சுவாமி தேசிகனுக்கு, அப்படி கணக்க கைத்தக்க கர்ணபுரம் அந்த பொன்னாலான தாழம்பூ அதனுடைய இலை அல்லது பூ, ஏதோ ஒரு வஸ்துவை கொண்டு கர்ணபூரம்னா காதுக்கு அணியக்கூடிய ஒரு ஆபரணம், அதையும் உடையதாக இருக்கக்கூடிய காந்தம் தேமுகம், அழகியதாக இருக்கக்கூடிய ஒன்று திருமுக மண்டலமானது. மதியம் ஸ்பாந்தம் விபூஷயதி, அடியனுடைய உள்ளத்தை அலங்கரிக்கிறது, அழகுறச் செய்கிறது. ஒருத்தர் அன்பயத்தை பார்த்தோம்னா தேவபதே பிம்பாதரம் விகச்ச பங்கஜலோச்சனம் லம்பாலகம் லலித குண்டல தர்ஷனீயம் கனக கைத்தக்க கர்ணபூரம் காந்தம் தேமுகம் மதியம் ஸ்வாந்தம் விபூஷயதி. ஆபரேட்டிவ் பாட்டனும் கேட்டா தேவபதே தேமுகம் மதியம் ஸ்வாந்தம் விபூஷயதி, தே காந்தம் முகம் மதியம் ஸ்வாந்தம் விபூஷயதி. தெய்வநாயகனே, உன்னுடைய அழகிய திருமுக மண்டலமானது அடியனுடைய உள்ளத்தை அழகுறச் செய்கிறது. மிச்செல்லாம் அந்த திருமுக மண்டலத்துக்கு விசேஷணங்கள் பிம்பாதரம். பிம்பாதரம் சொன்னா கோவைக்கணி, கோவைக்கணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கீழ் உதலை அதரத்தை உடையதாக இருக்கக்கூடிய திருமுகம். விகச பங்கஜலோச்சனம் சொன்னா மலர்ந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடைய அந்த திருமுகம். லம்பாலக்கம்னா தாழ்ந்து நீண்டு இருக்கக்கூடிய அந்த திருக்குயர் கற்றையை உடைய அந்த திருமுகம். லலித குண்டல தர்ஷனியம்னா அழகிய குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்ட, பார்க்க வேண்டிய காணப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய திருமுக மண்டலம். கணக்க கைத்தக்க கர்ணபூரம் பொன்னாலாகிய தாழம்பூ ஸ்வர்ண புஷ்பம், அதையே ஒரு காதணி, ஒரு காதுக்கு ஆவரணமாக உடையதாக திருமுக மண்டலம் இருக்கு. அது எப்படி இருக்கும்? நிச்சயமா காந்தமா தான் இருக்கும். அழகியதாக இருக்கக்கூடிய தேமுகம் மதியம் ஸ்வாந்தம் விபூஷயத்தின்னு இந்த 18வது பத்தியத்துக்கு அன்பயமும் அர்த்தமும் ஆகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.